ஜிங்காஞ்சினுக்கு சிக்கிடு சிக்கிடு ஜீனுக்கு சிக்கிடு சிக்கிடு சிக்கிடு ஜிங்காஞ்சினுக்கு சிக்கிடு சிக்கிடு ஜீனுக்கு சிக்கிடு யோ அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியும் அடி எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அடி சிங்காரம்மா சினுக்கு சினுக்கு பொய்யாரம்மா நடைய கட்டும் எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா ஓ பொட்டிக்கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கோ பொம்பளைங்க போகையில நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அந்த நிழலுக்கெல்லாம் புடவ கட்டி ஆட வைக்க முடியும் அடி எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அடி வளையல் எல்லாம் கலகலக்க வளைஞ்சு நெளிஞ்சு நட நடக்கும் எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா ஓ பொட்டிக்கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது எம்மா எம்மா ஊரு இது